நிறம் தெரிகின்றது. மெழுகுவட்டு எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது, புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது, புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது, புதுமேகம் எழுகின்றது, பூந்தோகை அசைகின்றது. அன்பு என்னும் கோயில் தன்னிலே, ஆசை என்னும் தீபம் தன்னிலே, அன்பு என்னும் கோயில் தன்னிலே, ஆசை என்னும் தீபம் தன்னிலே, உள்ளம் ஒன்று பறந்து வந்தது, உறவு கொள்ள பிறந்து வந்தது, உறவு கொள்ள பிறந்து வந்தது, மெழுகுவற்று எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது. தன்னை எண்ணி கலங்குகின்றது, மெழுகுவற்று எரிகின்றது, எதிர்காலம் தெரிகின்றது, புதிய பாதை வருகின்றது, புகழாரம் தருகின்றது, புதுமேகம் எழுகின்றது, அசைகின்றது.